లక్ష్మీనాథ సమారంభాం నాథ జామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ జిగ్మ రుగ్మ వ్యామోహత తలితరాణి త్రినాయమేనే అస్మద్గురోర్ భగవతో శ్రీకసింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే యోంత ప్రవేశ్య మమ వాచమిమాం ప్రసూక్తాం సంజీవయచ్చ కిల శక్తిధరస్వదాన్నా అన్యాస్తహస్తచరణశ్రవణత్వకాదీన్ ప్రాణాన్ నమో భగవతే పురుషాయ తస్మై విశుద్ధ విజ్ఞాన గణస్వరూపం విజ్ఞాన విశ్రానన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. జయత్యాశ్రిత సంత్రాసద్వాంత విద్వంసనోదయా ప్రభావాన్ సీతయా దేవ్య పరమ వ్యోమ భాస్కర. సర్వేభ్యః నమస్కార. రఘువీర గద్య ఉపన్యాసత్ర ఇన్నికి యుద్ధకాండం ఆరంభమారుది. யுத்தகாண்டத்தில் 48வது சூர்ணிக்கை, 49வது சூர்ணிக்கை, 50வது சூர்ணிக்கைன்னு மூன்று சூர்ணிக்கைகளை இன்னைக்கு நாம பார்க்கலாம். சுவாமி தேசிகன் சுந்தரகாண்டத்தை சாதிக்கக்கூடிய அந்த சமயத்திலேயே எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனுடைய பெருமையை பேச வேண்டும் அப்படின்றபடினால சர்வஸ்வதானான்னு சொல்லி யுத்தகாண்டத்தை அங்கேயே பிராரப்தமும் பண்ணிட்டார். பரிஷ்வங்க பாவித சர்வஸ்வதானா அப்படின்னு இதந்து மமதீனசிய மனோபூய பிரகர்ஷதி எதிஹாசிய பிரியாக்கியாத்துஹு நகுர்மி சதிருஷம் பிரியம் ஏஷ சர்வஸ்வபூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதா மயா காலமிமம் பிராப்தி தத்தஸ்தஸ்ய மகாத்மனான்னு அதுபரியந்தம் அந்த சூர்ணிக்கையிலே அபாரபாராவாரன்ற சூர்ணிக்கையிலே பார்க்கப்பட்டது. ஆகையினால சுந்தரகாண்டம் பூர்த்தியாய் யுத்தகாண்டத்தினுடைய தொடக்கமானது அங்கேயே ஆயிடுச்சு. அதன் பிறகு சுவாமி தேசிகன் யுத்தகாண்டத்தை ஆரம்பிக்கக்கூடிய இந்த சூர்ணிக்கைகள்ல எடுத்தவுடனே விஹித சகி தர்மஜா சரணாகத வத்சலஹா அப்படின்ற பிராட்டியினுடைய வார்த்தையை காப்பாத்துறதுக்காக அவன் சரணாகத வத்சலன் அப்படின்றத லோகத்தில் நிலைநாட்டுவதற்காக எந்த ஒரு கதையை இன்று பர்யந்தம் நாம சொல்லின்றிருக்கமோ அந்த கதையை விபீஷண சரணாகதி மூலமாக நிரூபிக்கப்பட்ட சர்வலோக சரண்யன் அப்படின்ற ஒரு தர்மத்தை இப்போ சுவாமி தேசிகன் கையில் எடுத்திருக்கார். 48வது சூர்ணிக்கையும் சரி, 49வது சூர்ணிக்கையும் சரி, சத்யவிரதன் அப்படின்னு சொல்லக்கூடிய 50வது சூர்ணிக்கையும் சரி, இந்த மூன்று சூர்ணிக்கைகளாலும் ஒரே விஷயம்தான் பேசப்படுறது. அகித சகோதர ரக்ஷ பரிக்கிரக விசம்வாதி விவித சச்சிவஜன விசிரம்பண சமய சம்பிரம் சம்பிரம விஜிருபித சர்வேஸ்வர பாவாம் சகிருத் பிரபன்ன ஜன சம்ரக்ஷண தீக்ஷிதா வீரா சத்யவிரதா. பொதுவாக இன்று நாம் வழக்கத்தில் ஏற்றுக்கொண்டபடி பார்த்தால் அகித சகோதர ரக்ஷன் தான் பாட்டம் இருக்கு. ஆனால் பிராச்சீன பாட்டங்கள்ல பார்த்தால் விமத சகோதர ரக்ஷன் கூட ஒரு பாட்டம் எடுத்திருக்கா பெரியவாள். விசிரம்பண அப்படின்னு சொல்ற இடத்துலயும் விப்ரலம்ப சமயம்னு சொல்லியிருக்கா பெரியவாள். விஜிரும்பித அப்படின்றதும் சமுஜிரும்பித அப்படின்னு இருக்கு இன்னைக்கு பாட்டங்கள்ல. சச்சிவன் மட்டும்தான் இருக்கு, ஜனப்பிரயோகமானது அங்க இல்லாமையும் இருக்கு. சச்சிவ விப்ரலம்ப சமய சம்பிரம அப்படின்னு தான் இருக்கு சில சில கிரந்தங்கள்ல. ஆகையினால பாட்டபேதங்கள் இந்த இடங்கள்ல நன்னாவே தெரிகிறது. பெரியவாள் அதை எடுத்துதான் சொல்லியிருக்கா. இன்னொன்னு வீரா அப்படின்னு ஒரு தனி பிரயோகம், சத்யவிரதா அப்படின்னு ஒரு தனி பிரயோகம். ஆனால் பெரியவாள் வீரான்றத இந்த இடத்துல சாதிக்காமல் சத்யவிரதா அப்படின்றத மட்டும் ஏற்றுக்கொண்டதாக சில அபிப்பிராயம் பெரியவாளுக்கு இருக்கு. ஏன்னா சத்யவிரதன் அபயம் சர்வபூதேபியா ததாம் ஏதத் விரதம் மமன் சொன்ன வார்த்தையை சுவாமி தேசிகன் இங்க காட்டுறதுக்காக சூர்ணிக்கையில சத்யவிரதா அப்படின்ற ஒரு பிரயோகத்தை தான் பண்ணியிருக்கணுமே தவிர இந்த இடத்துல வீரத்துவம் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது சில பேருடைய அபிப்பிராயம். ஏன்னா ஜெய ஜெய மகாவீரான்னு முதல்லயே வீரத்துவமானது நிரூபிக்கப்பட்டது. மறுபடியும் இங்க வீரத்துவத்தை சொன்னால் பௌனருக்தியமானது ஏற்படும், அதாவது அரைச்சமாவே அரைத்ததாக ஏற்படும் சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணிட்டா பெரியவாள் அதை ஏத்துக்கல. இது ஒரு விரதம், இந்த விரதத்தை அபூர்வமான விரதம், அந்த விரதத்திலேயே அவன் நிற்பதாக கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான் அப்படின்றது தான் பெரியவாளுடைய அபிப்பிராயம். அதனால்தான் சத்யவிரதன் அப்படின்ற ஒரு அழகான திருநாமத்தை சுவாமி தேசிகன் சக்கரவர்த்தி திருமகனுக்கு ரொம்ப அழகாகவே கொடுத்திருக்கார். சரணாகத சம்ரக்ஷண விரதவதஹா, யாரு சாட்சாத் சக்கரவர்த்தி திருமகன், அதை காட்டுறதுக்காக 50வது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். வீரத்துவத்தை இந்த இடத்துல நிரூபிக்கிறதும் சுக்ரீவன் இடத்துல சொன்ன வார்த்தையை வைத்துக் கொண்டு வீரத்துவத்தை நிரூபிக்கவும் முடியும். நம்மளால சாஸ்திரகாரால எதை வேணாலும் சமர்த்திக்க முடியும், சமர்த்திக்க முடியாதுன்னு இல்லை. ஆனால் அதாவது இன்ற புஸ்தகங்கள்ல இருக்கிற மாதிரி பார்த்தால் 4 சூர்ணிக்கைகளால கணக்கெடுத்துக்கலாம், பிராச்சீனப்படி பார்த்தால் 3 சூர்ணிக்கைகளால கணக்கெடுத்துக்கலாம். அது ஆஸ்திகால் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லாமே சக்கரவர்த்தி திருமகனுடைய குண கத்தனம் தான், அதை எப்படி எடுத்துட்டாலும் பரவாயில்லை. ஆகையினால இன்று விபீஷண சரணாகதியானது சுவாமி தேசிகனாலே சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல வால்மீகி ராமாயணத்துல கொஞ்சம் கதைகள்லாம் நிறைய இருக்கு. எடுத்த உடனே அதாவது ஹனுமான் ஆலிங்கனம் பண்ணிட்ட உடனேவே, ஹனுமான ஆலிங்கனம் பண்ணிட்ட உடனேவே விபீஷண சரணாகதின்றது வால்மீகி ராமாயணத்துல கிடையாது. சுவாமி தேசிகன் ரகுவீரனுடைய குணங்களை பத்தி பேசிட்டு இருக்கார். ஆகையினால சர்வஸ்வ தானான்னு சொன்னது ஒரு குணம், இங்க சத்யவிரதன் அப்படின்னு சொன்னது ஒரு குணம். ஆகையினால இந்த குணங்களை பத்தி பேசுறதுனால இப்படி சீக்கிரம் சீக்கிரமா எடுத்துன்னு போய் ராமாயணத்தை பூர்த்தி பண்றார். வால்மீகி பகவான் இங்கேருந்து பெருமாள் கிளம்பி போறார். கிளம்பி போகும்போது எல்லாரும் கிளம்பி சமுத்திரக்கரைக்கு போறார். இன்று வேண்டாம், ஒரு நாள் காத்திருந்து மறுநாள் போலாம்னு பெருமாள் சொல்றார். அந்த சமயத்துலதான் சுவாமி தேசிகன் அழகான ஒரு கிரந்தத்தை நம்ம கொடுத்திருக்கார். ரொம்ப பிரமாதமான கிரந்தம், ஹம்ச சந்தேசம்னு ஒரு கிரந்தம். ஹம்சத்தை தூது விடுவதாக ஒரு அற்புதமான சிருங்கார ரூபமான வேதாந்த கிரந்தத்தை ரொம்ப அழகாகவே சுவாமி தேசிகன் நமக்காக அனுகிரகம் பண்ணியிருக்கார். அந்த இடத்துல கவி கற்பனை எந்த அளவுக்கு இருக்குன்றது நாம் பார்க்க முடியும். மகாகவியை காட்டிலும் சுவாமி தேசிகனுக்கு ஏற்றம் அதிகம் அப்படின்றத எங்க தெரிஞ்சுக்கலாம்னால் நாம் இந்த மாதிரியான கிரந்தங்கள்ல தெரிஞ்சுக்கலாம். மகாகவிக்கு வேதாந்தம் வராது, ஆனால் சுவாமி தேசிகனுக்கு சிருங்காரமும் வரும் வேதாந்தமும் வரும். ரெண்டையும் ரெண்டு கண்கள்ல பார்க்கிறபடினாலே ரொம்ப அழகாகவே காண்பிச்சிருப்பார் ரெண்டு விஷயத்தையும் அந்த ஹம்ச சந்தேச கிரந்தத்தில். இந்த லங்கையில பார்த்தால் ராவணனுக்கும் விபீஷணனுக்கும் நடந்த வார்த்தை போர்கள், அந்த வார்த்தை போரின் விளைவினாலே ஏற்பட்ட அவமானங்கள், அந்த அவமானத்தினாலே அங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் வெளியில கிளம்பி வந்தது. பரித்தியக்தா மயாலங்கான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் வெளியில வந்தது. இதெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்திலே ரொம்ப அழகாகவே சொல்லப்பட்டிருக்கு, நமக்கும் கதை தெரியும். விபீஷண சரணாகத்தில முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம். சுவாமி தேசிகனே அதை பிரமாதமாக பல இடங்கள்ல சாதிச்சிருக்கார். அபயப்பிரதான சாரம்னு ஒரு கிரந்தத்தையே அனுகிரகிச்சிருக்கார். எல்லாரையும் காட்டுறார். எல்லாருடைய சரணாகதி எப்படின்னு சொல்றார் அந்த இடத்துல. அதுல முக்கியமாக விபீஷணனுடைய சரணாகத்திய பறக்க பேசுறார். நிறைய பூர்வபக்ஷங்கள் இருக்கு விபீஷணனுடைய சரணாகத்தியில. நிறைய கேள்வி கேட்டுக்கொண்டு அதற்கான பதிலையும் சாதிக்கிறார். இதுல சுயநலமும் தெரிகிறதுன்னு பல பேருடைய கேள்வி. அதெல்லாம் பரிகாரம் பண்ணி அதற்கெல்லாம் சமாதானம் சொல்லி எம்பெருமான் பக்கலிலே விபீஷணனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பக்தியை ரொம்ப அழகாகவே காண்பிக்கிறார். சரண்யனாக பெருமாள் எப்படி அவனுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான்ற விஷயத்தையும் விபீஷண சரணாகத்தியில அபயப்பிரதான சாரத்துல சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாகவே காண்பிச்சிருக்கார். ரகசிய கிரந்தத்துல நிஷாதானாம் நேதா கபிகுல பதி காபி சபரி அப்படின்ற ஸ்லோகத்திலையும் பெரியவாள் எடுக்கும்போது விபீஷண சரணாகத்திய பத்தி ரொம்ப அழகாகவே சொல்றார். எந்த விதமாக எதிர்பார்ப்பும் இல்லாமல் மகாவிஸ்வாசம் ஒன்றையே துணையாக கொண்டு பெருமாளிடத்திலே வந்து சேர்ந்தான் விபீஷணன். சுக்ரீவனுக்கு இல்ல, பரதனுக்கு இல்ல, ரிஷிகளுக்கெல்லாம் கூட இல்லதான் மகாவிஸ்வாசம். இப்போ ஸ்பஷ்டமாகவே நம்மளால் நிரூபிக்க முடியும் மற்ற சரணாகதிகளை காட்டிலும் விபீஷண சரணாகதிக்கு ஏற்றம் அதிகம் அப்படின்னு. அதனாலதான் கம்பனும் இந்த விபீஷண சரணாகதிய ரொம்ப அழகாகவே பாடுறான் அவனுடைய பாட்டுகளால. வால்மீகி பகவானும் ஒரே ஸ்லோகத்தினால விபீஷணனுடைய சரணாகதிய பேர் பட்டதுன்றத ரொம்ப அழகாகவே சொல்றார். சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். அற்புதமான ஸ்லோகம். இந்த ஒரு ஸ்லோகம் எப்படி பார்த்தாலும் அன்வயமாகும். நிவேதயத்த மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்னு சொன்னாலும் சரி, சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத்த மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் அப்படின்னு சொன்னாலும் சரி, பல ஸ்லோகங்கள்ல ஆகாங்கா சந்நிதி யோகிதா ஜானம்லாம் ஒட்டி வராது. இது மாதிரி மாத்தி மாத்திலாம் ஸ்லோகம் பண்ண முடியாது. ஆனால் சரண்யன் விஷயமாக சொல்லக்கூடிய ஸ்லோகமா இருக்கிறபடினால தானாகவே சொற்றொடர் அப்படின்னு சொல்லுவார். இந்த சொற்களுடைய தொடர் இருக்கு பாருங்கோ, அது இந்த இடத்துல வால்மீகி பகவான் ரொம்ப அழகாகவே அமைச்சு கொடுத்திருக்கார். அதே மாதிரி சுவாமி தேசிகனும் இந்த இடத்துல ரொம்ப பிரமாதமாகவே காண்பிக்கிறார் நமக்கு இந்த சொற்கள் எல்லாத்தையுமே. ஆனால்தான் அகித சகோதர ரக்ஷ பரிகிரக விசம்வாதி விவித சசிவ விப்ரலம்ப சமய சம்பிரம சம் விஜிரும்பித்த சர்வஸ்வபா சர்வேஸ்வர பாவான். அகித அதாவது சத்ருவான விமதன் கூட வச்சுக்கலாம், சத்ருவான ராவணனுடைய சகோதர அனுஜனான விபீஷணனுடைய பரிகிரகிக்கக்கூடிய விஷயத்துல விசம்வாதி ஒரு கெட்ட தர்க்கங்களை சொல்லுகிற விவித சச்சிவ அநேக மந்திரிகளான சுக்ரீவன் அங்கதன் முதலானவர்களுடைய விசிரம்பண சமய விஸ்வசிக்கக்கூடிய ஒரு காலத்துல சம்பரம்ப பரபரப்பாலே விஜிரும்பித்த பிரகாசம் பண்ணப்பட்ட சர்வேஸ்வர பாவா சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை உடையவனே அப்படின்னு இதுக்கு அர்த்தம். சக்ருத் பிரபன்ன ஜன சம்ரக்ஷண தீட்சிதா. ஒரே ஒரு தடவை பிரபத்தி பண்ணினாலே போறோம், ஆசிரித்தால் பக்தர்களை ரட்சிக்கக்கூடிய ஜனங்களை ரட்சிக்கிறதுல ஒரு தீட்சையானது உடையவன், தீட்சையை உடையவன் சாக்ஷாத் சக்கரவர்த்தி திருமகன் அர்த்தம். சத்யவிரதன் இதையே விரதமாக கொண்டவன், இதை காட்டிலும் வேற தொழிலே அவனுக்கு கிடையாதுன்னு அர்த்தம். என்ன தொழில் அப்படின்னால் சத்தியமான விரதத்தை உடையவன். எது ஏதத் விரதம் மம, அவனே பெருமாளே சொன்னான். இது ராமோத்விர் நாபிபாஷத்தேன்னு சொன்னான் ஹனுமன் நாடகத்துல. இது அதாவது இரண்டாவது வார்த்தை அப்படின்றது கிடையவே கிடையாது. இது எங்க தெரிகிறது அப்படின்னா ஆழ்வாரே ஆழ்வானே சொல்ற குரத்தாழ்வாரே சொல்றார் இந்த விஷயத்தையும். இந்த மாதிரியான ஒரு சத்திய விரதத்தை உடையவன் யாரு அப்படின்னால் சாக்ஷாத் சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு. ராமாயணத்துல பார்த்தால் உட்பபாத கதாபாணிஹி சத்ருபி சக ராட்சசைகின்னு ராவணனாலே துரத்தி அடிக்கப்பட்டவன் நான்கு ராட்சசர்களோடு கூட இங்கே கிளம்பி வரான். கிளம்பி வந்தவன் எல்லா இடத்திலையும் சொல்றான், உவாச்சமா பிராஜ்யா ஸ்வரேன மகதாமகான் சுக்ரீவன் தான் சம்பிரேக்ஷ்ய சர்வான் வானர புங்கவாம். எல்லாரிடத்திலையும் பிரார்த்திக்கிறான், எல்லாரிடம் சுக்ரீவாதிகளை புருஷகாரமா இருக்க சொல்றான். சௌஹார்தாதி திவ்யஜ்ஞகேன ஸ்வரேன மகதாம். பெரியவாள் வர்ணிக்கிறா, சௌஹார்தத்தோட பிரார்த்திக்கிறானா, ராவணோ நாம துர்வ்ருதஹா ராட்சசஹாம் ராட்சசேஸ்வரஹாம் அப்படின்னு ஆரம்பிச்சு போய் பிரார்த்தியுங்கள் பெருமாளிடத்துல. யாரு? ராவணன் என்ற துர்வ்ருத்தன் இருக்கானே, அதாவது எந்த செயலை செய்யக்கூடாதோ அந்த செயலை செய்த மகா பாபியான ராவணனுடைய தம்பி வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்க. தியக்துவா புத்திராஸ்த ராகவம் சரணங்கதா, பரித்தியக்தா மயாலங்கான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ராகவன சரணடையத்துக்காக வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்க. சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்னு போய் சொல்லுங்க. இப்படி ஏதாவது போய் சொல்லுங்கோன்றான். சூக்ஷ்மா பரம துர்க்ஞேயா சதாம் தர்ம பிரபங்கமானு ஆரம்பிச்சு அங்க ஒரு சதசே நடக்கிறது, சேர்த்துக்கலாமா சேர்த்துக்க கூடாதா அப்படின்னு. அவன் பாட்டுக்கு நிவேதயத்தை மாம் க்ஷிப்ரம்னு சொல்லிட்டான், சேர்த்துக்கலாமா வாண்டாமா. ஏதத்து வச்சனம் ஸ்ருத்வா சுக்ரீவோ லகு விக்ரமம் லக்ஷ்மணஸ்ய அக்ரதோ ராமம் சம்ரப்தமிதம் அப்ரவீத். லக்ஷ்மணன் முன்னாடி ஒரு சதசே நடக்கிறது ராமனிடத்துல, பெரிய விசாரம், சேர்த்துக்கலாமா வேண்டாமா, சரி என்ன பண்ணலாம். ராவணஸ்ய நிருஷம்சஸ்ய பிராதா ஹேஷ விபீஷண, ராவணனையே விட்டுட்டு வந்துட்டான், இத்தனை நாள் அண்ணாவா இருந்த ராவணனையே விட்டுட்டு வந்துட்டான், நம்மளை விடமாட்டான் என்ன நிச்சயம், தேவையா இதெல்லாம், அவரோட போய் நாம இருக்கணுமா, வேண்டாமே. பிரகிருத்தியா ராட்சசேந்திரஸ்ய பிராதா அமித்ரஸ்ய தே விபோ ஆகதஸ்த ரிபோ பக்ஷாத் கதம் அஸ்மின் ஹி விஸ்வசேத். சுக்ரீவ மகாராஜா கேட்கிறான், ஏன் இவனிடத்துல போய் ஒரு விசுவாசம் வைக்கணுமா நாமோ, வாண்டாமே. சத்ரோ சகாசாத் சம்பிராப்தா சர்வதா சங்கையே வகி விஸ்வாச யோக்யசாசா ந கர்த்தவ்யோ விபீஷணம். அங்கதன் சொல்றான், வாண்டாம், சத்ரு பட்சத்துல வந்திருக்கான், அவனை அவனிடத்துல ஏன் விசுவாசத்தை வைக்கணும். வத்தியதாம் ஏஷ தண்டேன தீவிரேன சச்சி வைசகாம், இவனை மந்திரிகளோட சேர்த்து சித்திரவதை பண்ணிடலாமே, ஏன் அனாவசியமா இவனை வந்து சேர்த்துக்கணும், இதெல்லாம் வாண்டாமே. ஈதிருசம் வியசனம் பிராப்தம் பிராத்தரம் எப் பரிச்சதேத் கோ நாம சபவேத் தஸ்ய யமேஷன பரித்தியஜேத். இப்படிப்பட்ட கஷ்டமான காலத்துல அண்ணா விட்டுட்டு வந்துட்டான், நம்மள எல்லாம் விடமாட்டான்னு நிச்சயம், வாண்டாமே, அவனை போய் ஏன் சேர்த்துப்பானே. சரி, எல்லாரையும் பாக்குறார் ஜாம்பவான் சொல்றார், இந்த காலம் சரியில்லைன்றார், தப்பா பேசல, காலம் சரியில்லைன்றார் ஜாம்பவான். அசம்ஸ்காரதம் பண்ணா அனுமான் சச்சிவோத்தமஹாம், அனுமான் பேசுறா விபீஷணஸ்து தர்மாத்மா, விபீஷணன் தர்மாத்மா இல்லையா, அவனை போய் வாண்டான்ற. நான் பார்த்த வரைக்கும் அவன் நல்லவன் தான் தோன்றது. ஆகையினால விபீஷணனை சேர்த்துக்கிறதுல தவறு இல்லைன்னு எனக்கு தோன்றதுன்றா பெருமாள் அனுமான். அப்போ சுக்ரீவனிடத்துல நிறைய விசாரம் ஏற்படுறது, சுக்ரீவனுடைய ஒரு சைன்யத்தினுடைய ஒரு சேர்க்கையினால மட்டும்தான் ராவணனை வெல்ல முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் சுக்ரீவனுக்கு இருக்கிறா போல பெருமாளுக்கு தோன்றது. பிசாச்சான் தானவான் பயக்ஷான் பிருத்திவியாம் ஏச்சராட்சதா அங்குல் அக்ரேன தான் ஹன்யாம் இச்சன் ஹரிகணேஸ்வரம். ஆத்மானம் மனுஷம் பண்ணியன் வெறும் மனுஷனா உட்கார்ந்து இருக்கா நினைச்சிட்டு இருக்கியா? உன் ஒத்தாச ஒண்ணு வாண்டாம், அங்குல் அக்ரேன மொத்த பேரையும் கொண்டுட்டு போயிடுவான் நான், என்னால முடியும். அந்த நிருசிம்மாவதாரத்தை அப்படியே காட்டுறார் சுக்ரீவன். பார்த்தான் பெருமாள் பெருமாளா பேசுறார், மனுஷனா பேசல இங்க. உடனே மாறிடுறது எண்ணம், எதிவா ராவண ஸ்வயம். பெருமாள் சொல்றான், சரி நான் கூட்டுன்னு வந்துடுறேன், அவனவோ சரணாகதி பண்ணிட்டான்னு இருக்கக்கூடாது. சரண்ய அவன் சரணாகத்தன், நாங்கள்லாம் வந்து கைங்கரியரத்தன்லாம் இருக்கக்கூடாது, எங்க ரெண்டு பேருக்குள்ள சமானமா இருக்கும். சிரிக்கிறார் பெருமாள், வால்மீகி பகவான் அழகா எழுதுற திருக்குடந்தாண்டம் ரொம்ப ரொம்ப ரொம்ப பிரமாதமா சாதிக்கிறார் இந்த விஷயத்தை. பெருமாள் சொல்றான், சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதிச்சே யாச்சதே அபயம் சர்வபூதேபியா ததாம்யேதத் பிரதம் மம. யாரா இருந்தாலும் சரி, எதிவா ராவண ஸ்வயம், ராவணா இருந்தா கூட சரணாகத்தின்னு வந்து நின்றாள். அவனு சரணாகத்திய சரண்யனா இருக்கிறதுதான் எனக்கு தகுமை தவிர வேற யாரு அவனை தண்டிக்கிறது என்னால முடியவே முடியாது. உன்னை காப்பாற்றுவேன், இது என் விரதம் அப்படின்னு இருக்கான். உன்னை கைவிட மாட்டேன், அது எப்படி விட முடியும், நான் விடவே மாட்டேன். ஓ அழிச்சுட்டு வான்ற அவன் வந்து விபீஷன் வரான், பிரார்த்திக்கிறான், காலில் விழறான், சேவிக்கிறான். அப்ரவீர் லக்ஷ்மணம் பிரீதா சமுத்ரா ஜலமானய ஏவ முக்தஸ்து சௌமித்ர சௌமித்ரா அப்யசிஜன் அப்யசிஜன் விபீஷணம். ஏ லக்ஷ்மணா, சமுத்திரத்துல ஜலத்தை எடுத்துருவா, இவனுக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணுன்ற பெருமாள். அந்த அளவுக்கு சத்தியவிரதனா இருக்கான். இப்ப பாத்துக்கோ, இவன்தான் லங்கைக்கு அரசன், இவனுடைய சொத்தை ராவணன் அபகரிச்சு வச்சிருக்கான்னு வச்சுக்கோ. இவனுடைய சொத்தை மீட்டு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமைனா. அப்ப இந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு நான் பக்தர்கள் இடத்துல வாத்சல்யத்தோடு அவன் பழகிறான். இப்பேற்பட்ட ஒரு எண்ணம் இருக்கு. கம்பன் சொல்றான், சாதாரணமா இல்லையே விபீஷண சரணாகத்தின்னு பார்த்தால் எல்லா இடத்திலையும் விசேஷமா பேசப்படுறது. குகனோடும் ஐவரானோம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானோம் எம்முழை அன்பின் வந்த அகமணர் காதலைய நின்னோடு எழுவரானோம்னா. அவளுக்கெல்லாம் விசேஷணங்கள் இல்ல பாருங்க. குகன் அஞ்சாவது தம்பி, குன்று சூழ்வான் மகன் ஆறாவது தம்பி, எம்முழை அன்பின் வந்த எம் மேல இருக்கக்கூடிய அன்புனால மட்டுமே வந்தான். அப்ப ஆணுகுல்யச சங்கல்பம், பிராதிகுல்யச வர்ஜனம், கோப்திருத்தோரணம், கார்பண்யம், ரக்ஷிஷதீதி மகாவிஸ்வாசம், ஆத்ம நிக்ஷேபம் எல்லாமே யாரிடத்துல பொருந்தித்து அடினால், விபீஷணன் இடத்துல ஸ்பஷ்டமா பொருந்தித்தினர் சுவாமி தேசிகன். நாயினேனை உடன் பிறந்தவர்களுடன் ஒருவனாக உள்ளத்தில் கொண்டீர் என்றால் அக்குணத்தை நான் என்ன சொல்லி பாராட்டுவேன். நான் தமிழ உம்மிடம் அடிமை கொண்டதால் யான் உயிந்தேன் அப்படின்னா, விழுந்து விழுந்து சேவிக்கிறான். இப்பேற்பட்ட ஒரு பாக்கியமா, நான் ஒரு ஒரு என்ன காரியம் பண்ண முடியாது அந்த காரியத்தை பண்ணவனுடைய தம்பி நான், என்ன இவ்வளவு ரட்சிக்கிறீங்களே, இப்பேற்பட்ட பாக்கியமா அப்படின்னு சுவாமி தேசிகன் அந்த சத்தியவிரதம் இருக்கு பாருங்க, அதை இந்த இடத்துல நிரூபிக்கிறார் யுத்தகாண்டத்துல முதல் மூன்று சூர்ணிக்கைகளால். இன்றோடு 50 சூர்ணிக்கைகள் பூர்த்தியாச்சு. நாமும் இதுக்கப்புறம் அடுத்தது யுத்தகாண்டத்துல என்னென்ன முடியுமோ பார்க்கலாம். இன்னும் நமக்கு 15 நாட்கள் இருக்கு. 15 நாட்கள் அதாவது 15வது நாள் நமக்கு பட்டாபிஷேகம் சொல்லணும். அதுக்குள்ள யுத்தகாண்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னா பட்டாபிஷேகத்தை நிறுத்தி வைத்துக் கொண்டு நாம் உத்தரகாண்டத்தை பார்க்கலாம். அப்படி பூர்த்தி ஆகல அப்படின்னால் உத்தரகாண்டத்துக்கு கூடுதலாக ஒரு 2-3 நாட்கள் எடுத்துட்டு பூர்த்தி பண்ணிடலாம். இந்த ரகுவீர கத்தியத்தை சொல்லி பிரார்த்தித்துக் கொண்டு இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். தாசன்.